அதிகாலையில் சேவலை எழுப்பி அதை கூவென்று சொல்லுகிறேன். சேவல் கூவுனா பொழுது விடியும். பொழுது விடிஞ்சா கோலம் போட சாமி கும்பிட நீ வெளில வருவ, அப்போ உன்னை பாக்கலாமே. கடிகாரத்தை சீக்கிரம் திருப்பி அதன் வேகத்தை மிஞ்சுகிறேன். எதுக்கு? 10 மணி ஆனா நீ தையல் கிளாஸ்க்கு வருவ, அங்க வச்சு உன்னை பாக்கலாமே. அதிகாலையில் சேவலை எழுப்பி அதுக்கு வென்று சொல்லுகிறேன். கடிகாரத்தை சீக்கிரம் திருப்பி அதன் வேகத்தை மிஞ்சுகிறேன். இன்னும் வாசலில் கோலத்தை காணவில்லை, உங்களையொல்லி கொலுசுகள் கேட்கவில்லை, என் தாமதி தூக்கவில்லை. அதிகாலையில் சேவலை எழுப்பி அதுக்கு வென்று சொல்லுகிறேன். கடிகாரத்தை சீக்கிரம் திருப்பி அதன் வேகத்தை மிஞ்சுகிறேன். நெஞ்சம் எங்க கூடாது, அங்கில்லை தாங்க கூடாது, கோவை கனி இதழ் மூடக்கூடாது, கொத்தும் கிளியை திட்டக்கூடாது. அந்த எண்ணெய் கனவில் கூட மறக்க கூடாது, உறங்கும் போதும் கூடாது. அதிகாலையில் சேவலை எழுப்பி அதை கூவென்று சொல்லுகிறேன். கடிகாரத்தை சீக்கிரம் திருப்பி அதன் வேகத்தை மிஞ்சுகிறேன். மாநில கேள்விகள் கேட்கக்கூடாது, சூரியன் நேர்த்தை பார்க்கக்கூடாது, சூரிய காந்தியும் பார்க்கக்கூடாது, ஆலை செங்கல் ஊதக்கூடாது, 5 மணிக்கு பூக்கக்கூடாது. இரவு என்ற சொல்லே தமிழ் இருக்கக்கூடாது. அதிகாலை சேவலை எழுப்பி அதை கூவென்று சொல்லுகிறேன். கடிகாரத்தை சீக்கிரம் திருப்பி அதன் வேகத்தை மிஞ்சுகிறேன். என் வாசல் காலத்தை வரைந்தது யார், என் வலையொலி கழுத்துகள் திருடியதா, இரு விழிகளை கலந்தது யார். அதிகாலையில் சேவலை எழுப்பி அதை கூவென்று கெஞ்சியவன், கடிகாரத்தை சீக்கிரம் திருப்பி அதன் வேகத்தை மிஞ்சியவன்.